கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்க்தி ஸ்ரீயன்னு மகா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜய முதீரயேத் தத்வேனயச்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்கத துபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரவ்நீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 77 தேனுகாசுரவதம் மற்றும் பிரலம்பாசுரவதம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. கண்ணனுடைய அற்புதமான கதைகளை பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு தெரிவித்துக் கொண்டு வருகிறார் விஷ்ணு புராணத்தின் 5வது அம்சத்திலே. கண்ணன் பிறந்தது முதல் அவன் ஒளிந்து வளர்ந்தது, அதற்கு மேலே கோகுலத்தில் பூதனை சகடாசுரன் இவர்களையெல்லாம் சம்ஹரித்து, அதற்கு மேலே எப்படி காளியனை அடக்கினான் கண்ணன் அப்படிங்கிற வரையில் பார்த்தோம். காளியனை அடக்கிய பிறகு ரொம்பவும் சந்தோஷமாக வனங்களிலே சஞ்சாரம் பண்ணி கொண்டு வந்தார்கள் கோபபாலகர்கள். அங்கே தாளவனம் என்று ஒரு வனம் இருந்ததாம். அந்த வனத்துல பனமரங்கள் நிறைய இருக்குமா, அந்த பனமரங்கள்ல இருக்கக்கூடிய பன பழங்கள்லாம் ரொம்ப இனிமையா இருக்குமா, ஆனால் அந்த வனத்துக்கு போய் அந்த பழங்களை பறிக்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. காரணம், அந்த வனத்துல தேனுகன் அப்படின்னு கழுதை முகமாக ஒரு அசுரன் இருந்தானாம். அந்த தேனுகனுக்கு பல சகாயகர்கள், பல கழுதைகள் அசுரர்களாக அங்க சஞ்சரிச்சுட்டு இருக்கார்கள். அந்த தாள வனத்துக்குள்ள புகுரவே முடியாதாம் யாராலேயும், அந்த அசுரர்கள் வந்து தாக்கி விடுவார்கள். அதனால அந்த வனம் முழுக்க பனமரங்களாகவும் பனப்பழங்களாகவும் அப்படியே குலுங்கின் இருக்காம். இந்த பனப்பழங்களை சாப்பிடணும்னு கோபபாலகர்களுக்கு ஆசை. அதனால கண்ணனையும் பலராமனையும் பார்த்து, கிருஷ்ணா எங்களுக்கு இந்த பனப்பழத்தை சாப்பிடுறதுக்கு உன்னால ஏற்பாடு பண்ணி தர முடியும்னு நினைக்கிறோம், ஏன்னா கோபியர்கள் வீட்டுல பூந்து அந்த வெண்ணைய அவர்களுடைய உரியிலேந்து திருடக்கூடிய சாமர்த்தியம் உனக்கு இருக்கு, இப்படி ஒரு பரந்த வெட்ட வெளியா இருக்கக்கூடிய வனத்துக்கு போய் பழம் எடுத்துட்டு வரதா உனக்கு ஒரு காரியமா இருக்கும், இது உனக்கு ரொம்ப சுலபம்தான், எங்களுக்காக இதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்ல கண்ணனும் பலராமனும் அந்த வனத்துக்குள்ளே புகுந்தார்களாம். புகுந்து பன மரத்தை ஒரு உலுக்கு உலுக்கினார்களாம். உலுக்கின உடனே பன பழங்களாம் அப்படியே கொற்றது, அதெல்லாம் நல்லா பழுத்துன்றிருக்கு. அந்த பாரம் தாங்க முடியாம அந்த மரமே சாஞ்சுடும் போல அளவுக்கு இருக்கு அந்த இடத்துல பழங்கள். அதனால குலுக்கின உடனே கீழே விழுந்து கொடுத்தான். சந்தோஷமா பாலகர்கள்லாம் எடுத்துட்டா அந்த பழங்களை. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அங்கேருந்து தேனுகாசுரன் ஓடி வந்துட்டான். வந்தவன் பலராமனுடைய மார்பில எட்டி உதச்சானாம். மார்பில பட்ட அந்த கழுதையினுடைய கால்களை புடிச்சுண்டார் பலராமன். ஒரே சுழட்டு சுழட்டினார், அப்படி தூக்கி எறிஞ்சார். அவன் போய் சேர்ந்தான். இந்த தேனுகாசுரனுடைய சேர்ந்த அசுரர்கள் எல்லாம் வந்தார்கள். அனைவரையும் கண்ணன் ஒரு கை பார்த்து அந்த கழுதை அசுரர்களை எல்லாரையும் அந்த வனம் முழுக்க வீசி எரிஞ்சானாம். இப்போ அந்த வனம் முழுக்க கழுதைகளாகவும் பனப்பழங்களாகவும் இருந்தது அப்படின்னு வர்ணிக்கிறார் மகரிஷி. இப்படி இருந்த இந்த வனம் இப்போ அசுர தொல்லை இல்லாமல் இருக்கிறது, அந்த தொல்லை ஒழிந்தது. அதனால அந்த வனத்தை தாண்டி ஒரு அற்புதமான புல்வெளி இருக்கான். அந்த புல்வெளியில இனி மாடுகள் ரொம்ப நன்னா போய் மேயலாம் அப்படிங்கிற நிலைமை ஏற்பட்டதுன்னு வர்ணிக்கிறார் மகரிஷி. இந்த இடத்துல ரொம்ப அற்புதமான சூக்ஷ்மமான ஒரு விஷயத்தை வச்சிருக்கார். என்ன சொல்லிருக்கார் மகரிஷின்னு பார்த்தா, இந்த வனம் முழுக்க கழுதைகளும் இனிய பழங்களும் இருந்தது, அதையெல்லாம் தாண்டி போனால் புல்வெளி இருந்தது, அந்த புல்வெளி பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கார். கழுதைகள் அப்படிங்கிறது துன்பங்கள், இனிய பழங்கள் அப்படிங்கிறது இன்பங்கள். இந்த சம்சாரத்துல துன்பங்களும் இன்பங்களும் செதறி கடக்கும், எல்லாம் சூழ்ந்திருக்கும், முழுக்க நிரம்பி இருக்கும். அதையெல்லாம் தாண்டி போய் கடந்து போய் நாம் நமக்கு வேண்டிய பயனுள்ள பாதையை அடைய வேண்டும் அப்படிங்கிற அற்புதமான விஷயத்தை இந்த காட்சியின் வர்ணனையில் வைத்திருக்கிறார் மகர்ஷி. இப்படியாக சில நாட்கள் சந்தோஷமா இந்த புதிய புல்வெளியில பசுக்களை மேய்ச்சிட்டு ஓட்டினார்கள் பாலகர்கள். அதுக்கு மேல திருப்பி விளையாட்டுகள் விளையாடலாம்னு இதே வனத்தின் பக்கத்துல இந்த தாளவனத்தின் சமீபத்திலேயே ஒரு இடத்துல போய் விளையாடுகிறார்கள். அங்க ஒரு ஆல மரம் இருந்ததாம், அதுக்கு பாண்டீரம் அப்படின்னு பேர். அந்த பாண்டீர மரத்தின் பக்கத்துல ஹரிணா கிரீடனம் அப்படின்னு ஒரு விளையாட்ட விளையாடினார்களாம் கோபபாலகர்கள். இந்த விளையாட்டு என்னன்னு கேட்டா ஹரிணம்னா மானு அப்படின்னு அர்த்தம். கோபபாலகர்கள் எல்லாரும் ஒரு ஒரு பேரா ஜோடி போட்டுப்பார்கள். ரெண்டு பாலகர்கள் சேர்ந்து ஒரு ஜோடி, அந்த ஜோடியில இருக்கிற ரெண்டு பேரும் ஓடி போகணும். மான் மாதிரி துள்ளி துள்ளி குதிச்சு ஓடி போகணும், ஒரு கட்டம் வரை ஓடி போகணும். அந்த கட்டம் வரை ஓடி போனதுல யார் முதல்ல வரார்களோ அவர்கள் இந்த ரெண்டாவது வரவனால தூக்கப்படணும். யாரு தோத்தானோ அவன் ஜெயித்தவன தூக்கணும். தூக்கிட்டு இந்த பாண்டீரம்னு சொல்லக்கூடிய ஆலமரம் வரைக்கும் போயிட்டு வரணும். இதுதான் பந்தயம். இப்படி ரெண்டு ரெண்டு பேரா விளையாடின விளையாட்டுல கண்ணனும் ஸ்ரீதாமன் அப்படிங்கிற கோபனும் சேர்ந்து போனார்கள். பலராமனும் பிரலம்பன் அப்படிங்கிற பாலனும் சேர்ந்து போனார்கள். உண்மையில இந்த பிரலம்பன் அப்படிங்கிறவன் ஒரு கோபன் இல்ல, அவன் ஒரு அசுரன். ரொம்ப காலமா கோப வேஷம் போட்டு இந்த கோபர்கள் நடுவுல இருந்துட்டு இருக்கான். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வந்து அந்த சந்தர்ப்பத்துல கண்ணனை மாய்க்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கான். ஆனா கூட இருந்து பழகினத்துல கண்ணனை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தீர்மானிச்சுட்டான் பிரலம்பன். ஆனாலும் வெறும திரும்பி போறதுக்கு அவனுக்கு மனசில்ல, பலராமனை மாய்ப்போம் அப்படின்னு தீர்மானிச்சான். இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு தீர்மானிச்சுட்டான். இந்த ஹரிணா கிரீடனம் பண்ணும் பொழுது பலராமனை நாம் வதம் செய்ய சரியான சந்தர்ப்பம் அமையும்னு நினைச்சுண்டு பலராமனுக்கு தோழனாக அவனோட சேர்ந்து மான் மாதிரி துள்ளி குதிச்சு போனான். அவன் தோத்து போயிட்டான். தோத்து போன இவன் ஜெயிச்ச பலராமனை தூக்கிட்டு போகணும். தூக்க ஆரம்பிச்சான் பிரலம்பாசுரன். இப்படி தூக்கிறவன் கொஞ்ச நாளைக்கெல்லாம் பெரிய உருவம் கொண்டு ஆகாசத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சு. பலராமனை எப்படியாவது கீழே தூக்கி எறிஞ்சி மாய்க்கணும் அப்படின்னு அவனுக்கு எண்ணம். இப்படி ஆகாச மார்க்கமா அவன் எடுத்து செல்லப்படும் பொழுது பலராமன் கண்ணனை பார்த்து, கண்ணா, இப்படி இந்த பிரலம்பன் ஒரு அசுரன் என்னை எடுத்து செல்கிறானே, நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்டான். கண்ணன் சொல்றார், அண்ணா உமக்கு தெரியாதது இல்ல, நீர் யாரு அப்படின்னு இப்பொழுது நான் ஞாபகப்படுத்தணும்னு நீர் நினைக்கிறீர் அப்படின்னாராம் கண்ணன். ஏன்னா இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி என்ன ஆயிருக்கு, காளியனை போய் கர்வம் அடக்கணுங்கும் பொழுது கண்ணன் காளியனுடைய பிடியில சிக்கிட்டான். அப்படி சிக்கி இருந்த கண்ணனுக்கு அவன் சாதாரண பாலகன் இல்லை, தேவாதி தேவன் அப்படிங்கிற ஞாபகத்தை பலராமன் ஊட்டினான். அதே போல இந்த இடத்துல கண்ணன் ஒரு லீலை புரிந்து பலராமனுக்கு அவனுடைய தேவத்தன்மையை ஞாபகப்படுத்தினானாம். இப்படி ஞாபகப்படுத்தின உடனே எல்லா பாரத்தையும் தாங்கக்கூடிய பலராமன், ஆதிசேஷனுடைய அவதாரமான பலராமன் அனைத்து பாரத்தையும் இந்த பிரலம்பன் மீது செலுத்தி அதனால இந்த பிரலம்பனுக்கு ஓங்கி ஒரு அடியை தலை மீது கொடுக்க பிரலம்பனுடைய கண்கள் ரெண்டும் கீழே விழுந்து அவனும் விழுந்து மாண்டு போயிட்டானாம். இப்படி பிரலம்பாசுரனை வதம் செய்தார் பலராமன். இதற்கு மேல கோபர்கள் எல்லாம் கொண்டாடினார்கள் பலராமனையும் கண்ணனையும். இப்படி தேனுகாசுரன் பிரலம்பாசுரன் போன்று பல்வேறு அசுரர்களை எப்படி மாய்த்தார்கள் கண்ணனும் பலராமனும் என்று சொல்லிக் கொண்டு வந்தார் மகரிஷி. அதற்கு மேல ஒரு அற்புதமான வரலாறை சொல்லணும். அது என்ன வரலாறுன்னு கேட்டா அதுதான் கோவர்தனோத்தாரண வரலாறு. அத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ருத்துவனுடைய வர்ணனையை செய்கிறார் மகரிஷி. சரத் ருத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற வர்ணனைய மெனக்கெட்டு 13 ஸ்லோகங்களின் மூலம் செய்கிறார் மகரிஷி. ருத்துக்களுடைய வர்ணனை அப்படிங்கிறது காவியங்கள்ல, புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல வர்றது ரொம்ப ரொம்ப சகஜம். பெரும்பாலும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்படி இருந்த பொழுதிலும் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல வர சரத்கால வர்ணனை அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்புள்ளது. என்ன காரணம்னு கேட்டா, இந்த சரத்கால வர்ணனையின் மூலம் ஆத்ம வித்தியையை சொல்லிக் கொடுக்கிறார் நமக்கு மகரிஷி. பல ஆத்யாத்மிக விஷயங்களை இதுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கார் அப்படிங்கறத ரொம்ப அழகா வியாக்கியாத்தாக்கள்லாம் சொல்லுகிறார்கள். சரத்காலத்துல எப்படி இருக்கும்னு கேட்டா, மழை காலம் முடிஞ்ச பிறகு ஏற்படக்கூடிய கோடை காலம் தான் சரத்காலம். வருஷா ருத்து முடிஞ்ச உடனே கொஞ்சம் வெப்பம் இருக்கக்கூடிய காலமா வரும், ஆட்டம் சீசன் சொல்லுவார்கள். அதுதான் இந்த சரத் ருத்து. இந்த சரத் ருத்துல வருஷா காலம் முடிஞ்சதுனால குளங்கள்ல, குட்டைகள்ல நிறைய நீர் இருக்காதான், கொஞ்சமாதான் இருக்குமா நீரானது. அப்படி இருக்கக்கூடிய நீர்ல மீன்கள்லாம் ஒரு மாதிரி அசௌகரியத்தோட இருக்குமா, அதாவது இன்னும் கொஞ்சம் தண்ணீர் இருந்தா தேவல அப்படின்னு ஒரு தவிப்போடையே இருக்குமா. அப்படி தவிப்போட இருக்கக்கூடிய மீன்கள் எதை மாதிரி இருக்குன்னு கேட்டா, இந்த சம்சாரத்துல ஈடுபட்டு தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மனைவி, தன்னுடைய வீடு, தன்னுடைய நிலம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சம்சாரியானவன் எப்பொழுதுமே ஒரு பற்றோட இருப்பான். அந்த பற்ற அவனால எடுக்க முடியாததுனால ஒரு இடத்துல சிக்கின் இருக்க மாதிரி உணரும். அவனுடைய மமதையானது அவனை எப்பொழுதும் ஒரு துன்பத்துல ஆழ்த்தி வைக்கும். அதை போல இருக்கிறது இந்த மீன்கள் அப்படின்னு வர்ணிக்கிறார் மகரிஷி. அவா புஸ்தாபமத்யர்த்தம் ஷபர்யா பல்வலோதகே புத்திர க்ஷேத்ராதி சக்தேன மமத்வேன யதா கிரஹி அப்படிங்கிறார். அடுத்தது மயில்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது சரத்காலத்துல, வருஷா காலத்துல மேகங்களை பார்த்து நர்த்தனமாடும் மயில்கள். ஆனா இப்ப மழையும் இல்ல, மேகமும் இல்ல, அதனால மயில்கள் எல்லாம் அப்படியே அமைதியா ஒரு இடத்துல இருக்கான். இந்த அமைதியா இருக்கக்கூடிய மயில்கள்லாம் எதை போல இருக்குன்னு கேட்டா, சம்சார வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அதை துறந்துட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கக்கூடிய யோகிகளை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார். அதற்கு மேல இந்த குளம் குட்டைகள்ல எல்லாம் கொஞ்சமா நீர் இருந்த பொழுதிலும் அல்லி மலர் அப்படிங்கறது எப்பொழுதும் பூத்திருக்குமாம். அந்த அல்லி பூத்தா அப்படியே படர்ந்துடும், எல்லா இடத்துலயும் அல்லியாவே தெரியும். அல்லி எப்படி பூக்கும்னு கேட்டா, தண்ணீரினுடைய மேல் பகுதியில பூக்கும். அது ரொம்ப ஆழமா இருக்கிற தண்ணி மேலையும் பூக்கும், இல்ல குறைச்சல் ஆழம் இருக்கக்கூடிய தண்ணி மேலையும் பூக்கும். புஷ்கரணி குளங்கள் அதுல எல்லாம், ரொம்ப ஆழமா சமுத்திரம் மாதிரி இருந்தா அதுல எல்லாம் பூக்காது, இல்ல பெரிய ஆறு மாதிரி இருந்தா அதுலயும் பூக்காது. ஆனா இந்த குளம் குட்டை புஷ்கரணி இது போன்றவைகள்ல சிறிய ஆழம் இருக்கக்கூடிய இடம், பெரிய ஆழம் இருக்கக்கூடிய இடம், ரெண்டு இடத்துலயும் சமமா, அதாவது ஷாலோ வாட்டர்ஸ், டீப் வாட்டர்ஸ், ரெண்டுத்திலயும் சமமா இருக்கும் இந்த அல்லி மலர். அப்படியே படர்ந்திருக்கும். இத பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒருவன் கர்மயோகம் பண்ணி, ஞான யோகம் பண்ணி, ஆத்ம சாட்சா்காரம் பண்ணிவிட்டானால் அவனுக்கு எப்படி எல்லாம் சமமாக தெரியுமோ, எப்படி அவன் சமதரிசியாக இருப்பானோ, அதை போல இருக்கிறது இந்த அல்லி மலர்களை பார்த்தால் என்று வர்ணிக்கிறார். இதற்கு மேல சரத்காலத்துல சந்திரன் ரொம்ப பிரகாசமா தெரிவான். அந்த சந்திரன் எப்பேற்பட்ட ஒரு ஞாபகத்தை நமக்கு கொடுக்கிறான்னு பார்த்தா, ஒருவன் யோகத்தை முடித்த நிலையிலே, அதாவது பக்தி யோகம் இப்ப பூர்த்தி ஆ போறது, இதுதான் சரம திருமேனி அப்படிங்கிற நிலையில எப்படி ஒருவனுடைய முகமானது பிரகாசிக்குமோ அந்த பிரகாசம் இந்த சரத்கால சந்திரன் கிட்டக்க பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறார் மகரிஷி. இது பக்தியோகம் விஷயத்துல சரம திருமேனி அப்படிங்கிறது என்னன்னு தெரியாது ஒருவனுக்கு, ஆனால் பிரபத்தி அப்படிங்கிற யோகத்தை அனுஷ்டித்தவனுக்கு இதுதான் சரம திருமேனின்னு தெரியும். அதனால இந்த இடத்துல கிருதகிருத்தியனான பிரபன்னனுடைய முகம் எப்படி ஜொலிக்குமோ அப்படி இருக்கிறது சரத்கால சந்திரன் அப்படிங்கறதையும் வியாக்கியாத்தாக்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இதற்கு மேல ஹம்ச பட்சிகள்லாம் வருஷா காலத்துல வருஷா ருத்து இருக்கக்கூடிய இடத்துல இருக்காதான். ஏன்னா ஹம்ச பட்சிகளுக்கு மேகங்களை கண்டா பிடிக்காது, கருத்த மேகங்களை கண்டா பிடிக்காது. அதனால எல்லாம் பறந்து மானசரோவருக்கு போயிடுமா. அதுக்கப்புறம் வருஷா காலம் நீங்கின பிறகு சரத் ருத்து வந்துடுத்துன்னு தெரிஞ்ச உடனே திருப்பி பறந்து அதுகள் இருந்த இடத்துக்கே வந்து சேருமா. இத பத்தி சொல்லும் பொழுது மகரிஷி வேடிக்கையா சொல்றார், இந்த ஹம்சபக்ஷிகளை பார்த்தா எப்படி இருக்குன்னா குயோகிகள் மாதிரி இருக்குன்னு விட்டார். குயோகிகள்னா என்னன்னா, யோகம் பண்றேன், பக்தி யோகம் பண்றேன்னு ஆரம்பிச்சு இந்த இல்லற வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு சம்சார சுகங்கள் எல்லாம் விட்டுட்டு கிளம்பி போனார்கள். போய் கொஞ்ச நாள் பக்தி யோகம் பண்ணி பார்த்துட்டு அது முடியலன்னு திரும்பி வந்தா எப்படி இருப்பா ஒருத்தர். அந்த மாதிரி இந்த காட்சியானது நமக்கு அதை ஞாபகப்படுத்துகிறது அப்படிங்கறத வேடிக்கையா சொன்னார். இதற்கு மேல சரத்காலத்துல கடலும் அமைதியா தான் இருக்குமா. இப்படி அமைதியா இருக்கிற கடல் நம்மளுக்கு என்னத்தை ஞாபகப்படுத்துறதுன்னு கேட்டா, பலவிதமான சஞ்சலங்களை எல்லாம் இந்த சம்சாரம் நமக்கு கொடுக்க அந்த சஞ்சலங்களை எல்லாம் மீறி மனத அமைதிப்படுத்தி நல்ல உபாயத்திலே மூழ்வித்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்றார். இப்படியாக இந்த சரத்கால வர்ணனையை ரொம்ப அற்புதமா சொல்றார் மகரிஷி. ஆத்ம வித்யை விஷயமாக இது அமைத்திருக்கிறது மிகவும் சிறப்பான ஒரு அம்சமாக ஆகும். சரத்காலத்தை பத்தி எதுக்கு சொன்னார் இந்த இடத்துல மகரிஷிங்கிறது கவனிக்க வேண்டியது. ஏன்னா இந்த சரத்காலத்துலதான் இந்திரனுக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு கோபர்கள் எல்லாம் ஒரு வழக்கம் வச்சிருந்தார்களாம். கோபர்கள் இந்த பூஜையை செய்தார்களா அப்படிங்கறத பத்தி நாம் அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்.